கணபதி என்றிட கலங்கும் பல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. காக்கும் கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருள் துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை. யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், யார்க்கும் எதற்கும் அவனே முதற் பொருள், அன்பேனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், அன்பேனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள், ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் உரிப்பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள், உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள். காக்கும் கடவுள் கணேசனை நினை. நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன், நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன், ஓமெனும் ஒலியதே உருவமாய் வளர்பவன், உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவன். காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை.